ശ്രീമദ്വേദാന്തരാമാണുചേതി കൃപയാ രംഗിണിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാം തദ്വിതയമനുഗണം ശിഷ്ടതാപൂർണമഗ്ര്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദയുഗ്മസരസീരുഹഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരി പരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീരംഗേശപദേ സമർപ്പിതഭരം ശ്രുത്യന്തരാമാനുജ ശ്രീയോഗീന്ദ്രഗുരുത്തമേന യമിന ശ്രുത്യന്തവിദ്യാത്മനഃ പ്രാപ്തശ്രുത്യവദം സയുഗ്മഹൃദയം ശ്രീവാസരാമാനുജാത് ശ്രീശ്രീവാസമുനീന്ദ്രദേശികമണിം ശ്രേയോ നിധിം സംശ്രയേ ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യഃ കവിതാർക്കികകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി നഖലു ഗോപികാനന്ദനോ ഭവാൻ അഖിലദേഹിനാമന്തരാത്മധൃക് വിഘനസാർത്ഥിതോ വിശ്വഗുപ്തയേ സഖ ഉദേയിവാൻ സാത്വതാം കുലേ. അതായത് ദശമസ്കന്ധംന്ന് ശ്രീമദ് ഭാഗവതത്തില് പത്താവത് കാൻട്ടോ, അതായത് ദശമസ്കന്ധത്തില് 31-ാവത് അധ്യായം വന്ന് ഗോപികാ ഗീതംന്ന് സൊല്ലക്കൂടിയ ഗോപികൾ അന്ത ശ്രീകൃഷ്ണനാണ് അത് ഒരു ആശ്ചര്യമാണ് അന്ത ഭഗവാനോട് അനുഭവത്തോട് ചേർന്ന് ഇരുന്ന് അപ്പുറം ഭഗവാനെ പിരിഞ്ഞതിനാല് പാടക്കൂടിയ പാടൽ തന്നെ ഇന്ത ഗോപികാ ഗീതം. ഇന്ത ഗോപികാ ഗീതത്തില് 4-ാവത് ശ്ലോകം രൊമ്പ ആശ്ചര്യമാ ആരംഭിക്കരുത്. കായമലർ നിറവാ കരുമുഹിൽ പോലുരുവാ അപ്പടിന്ന് ആഴ്വാർ സാധിക്കുന്ന മാതിരി എമ്പെരുമான പാത്ത് முன்னாடி நீர் என்ன சொன்னீர், நான் யசோதையினுடைய குமாரன் சொல்லிதானே இந்த பிரஜ ஜன பூமியில நீர் இருக்கீர், அதாவது இந்த பிருந்தாவனத்துல எங்க கூட இருக்கீர், எங்களுக்கு நன்னா தெரியும் நீர் பிரஜ ஜன பூமியில இருக்கிறது, அதாவது இந்த கோபிகைகளுக்காகவோ இந்த பூமியில அவதரிச்சது வந்து அந்த யசோதைக்காகவோ மாத்திரம் கிடையாது. நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்மதற்கு, அதாவது நீர் அவதரிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த யசோத கூப்பிட்டு யசோத வந்து அவ பிரார்த்திச்சு அவளுக்காக அவள் அவதரிச்சதா அப்படின்னா இல்ல, சில பேர் அப்படி கூட சொல்றா, ஆனா அப்படி இல்ல. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விகனசார்த்திதோ விஸ்வகுப்தையே, இந்த லோகத்தை காக்கும் பொருட்டு பிரம்மாவினால பிரார்த்திக்கப்பட்டு தேவள் அவதரிச்சது அப்படின்றா. அதாவது இந்த 10-ாவது இதுல வந்து தசமஸ்கந்தத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து முதல் அத்தியாயம் முடிந்து 2-ாவது அத்தியாயத்துல பெருமாள் வந்து அந்த தேவகி கர்ப்பத்துல இருக்கும் பொழுது பிரம்மாவினால ஸ்துதிக்கப்படுறார். என்னவா ஸ்துதிக்கப்படுறார் அப்படின்னா, மத்ஸ்யாஸ்வ கச்சப நிருசிம்ஹ வராக ஹம்ச ராஜன்ய விப்ர விபுதேஷு கிருதாவதாரஹ த்வம்பாசினஸ்த்ரி புவனஞ்ச யதாதுனேஷ பாரம் புவோஹர யதூத்தம வந்தனம் தே அப்படின்னு பிரம்மா வந்து பெருமாளை பார்த்து ஸ்துதி பண்ற. என்ன ஸ்துதி அப்படின்னா, ஈஷ ஈஸ்வரனே, ஈஸ்வரனேனா என்ன அர்த்தம், எங்க எல்லாரையும் நியமிக்க கூடியவனே, அத்தனை தேவர்களும் எம்பெருமானுக்கு வந்து சரீரபூதமானவர்கள், தேவர்கள் மாத்திரம் இல்ல, அதாவது அறிவுள்ள வஸ்துக்கள் அறிவில்லாத வஸ்துக்கள்னு சேத்தன அச்சேத்தனம் இரண்டும் பெருமாளுக்கு உடம்பா இருக்கு. பெருமாள் அவைகளுக்கு என்னவா இருக்கான் அப்படின்னா, அகில தேஹினாம் அந்தராத்மதற்கு, பெருமாள் தான் அவைகளுக்கு அந்தராத்மாவா இருக்கானா, அவைகளுக்கெல்லாம் நியமிக்கக்கூடிய ஆத்மாவா இருக்கானா, அவைகளெல்லாம் தாங்கக்கூடிய ஆத்மாவா இருக்கானா, அவைகள்னால வரக்கூடிய அந்த பல, அதாவது அவைகள்னால அந்த கைங்கரியத்தை ஏத்துண்டு பலனை அடையக்கூடியவனா இருக்கான, அதனாலதான் அவன் அந்தராத்மா. இத வேதத்துல சொல்லும் பொழுது கூட அந்த பிரவிஷ்டா ஸ்தாஜனா நாகும் சர்வா ஆத்மா அப்படின்னு தைத்திரிய உபநிடத்துல இருக்கு. பெருமாள் வந்து எல்லாத்தையும் நியமிக்க கூடிய அணை, அதாவது ஆழ்வார் சாய்க்கிறார் இல்லையா, கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரனே அப்படின்னு, உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென இளனென இவை குணம் உடைமையில் உளனிது தகமையொடு ஒழிவிலன் பரந்தே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரோ இல்லையோ. அதாவது நீங்கள் பகவான வந்து இந்த ரூபத்துல இருக்கான்னு சொல்றோ இல்லையோ, ஆமா அந்த ரூபத்துல இருக்கான். இப்ப பல ரூபம் இல்லாத வஸ்துக்கள் இருக்க, அதாவது பல வஸ்துக்கள் இருக்கும் பொழுது வஸ்துக்கள் தோறும் நிறைந்து இருக்கிறதும் அவன் தான். அப்ப ரெண்டு விதமாகவும் அவன் தான் இருக்கான். அதாவது நீங்க கோவில்ல வச்சு பெருமாள் வந்து சங்கசக்கரதாரியா, வரதராஜ பெருமாளா, தேவநாயகனா, இன்னும் பல கிருஷ்ணன் அழகிய கோபால கிருஷ்ணனா, பெருமாள் சதுர்புஜ கிருஷ்ணனா, அதே மாதிரி தவழர கிருஷ்ணரா சேவிக்கிறாளே, இதெல்லாமும் பெருமாளுடைய ரூபங்கள் தான். அது மாத்திரம்தான் பெருமாளோட ரூபமானா இல்ல, பெருமாள் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்து இருக்கான். அததான் வந்து கோபிகைகள் சொல்றா, அகில தேகினாம் அந்தராத்மா அந்தராத்மதற்கு அப்படின்னு சொல்றா. சரி, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா கோபிகைகள் அப்படின்னா, தேவள் எதுக்காக அவதரிச்சது அப்படின்னா, ஏதோ தேவகி வந்து கேட்டுண்டா, யசோத கேட்டுண்டா, அதுக்காக மாத்திரம்தான், நீர் கேவல யசோத மகனா மாத்திரம்தான் அவதரித்தீரா. கேவலம்னா சம்ஸ்கிருதத்துல கேவலம்னா மட்டும்னு அர்த்தம். யசோதைக்காக மட்டுமே அவதரித்தீரா? கிடையாது, கிடையாது. எல்லா ஜீவன்களையும் காக்கும் பொருட்டே உம்முடைய அவதாரம் இருந்தது. அது கூட நீரா அவதரிக்கல, யார் கேட்டா? சதுர்முகனான பிரம்மா, பிரம்மாவினால கேட்கப்பட்டு தேவள் அவதரிச்சுது அப்படின்னா. இத பிரம்மா வந்து இரண்டாவது அத்தியாயத்துல இந்த தசமஸ்கந்தத்துல சொல்றார். என்ன அப்படின்னா, மத்ஸ்யாஸ்வ கச்சப நிருசிம்ஹ வராஹ ஹம்ச, முதல்ல மத்ஸ்யாவதாரம் எடுத்தீர், ஹயக்ரீவ அவதாரம் எடுத்தீர், கச்சபம்னு கூர்மாவதாரம் எடுத்தீர், நிருசிம்ஹாவதாரம் எடுத்தீர், வராஹ அவதாரம் எடுத்தீர், அதே மாதிரி ஹம்சமா அவதாரம் எடுத்தீர். அதாவது ஹம்சாவதாரம்னா இன்னும் பல ஹம்சமாவும் அவதாரம் எடுத்த, இன்னும் பற்பல பரசுராமாதி அவதாரங்கள், ராமா, அதே மாதிரி விப்ர விபுதேஷுன்னு சொல்றதுனால பரசுராம ராம இப்படி எல்லாம் அவதாரம் எடுத்தீர். அதே போல உபேந்திரனா, இந்திரனுக்கு சின்ன தம்பியா அவதாரம் எடுத்து இந்திரனுடைய சோகத்தையும் தீர்த்தீர், திருவிக்கிரமனாயி, இப்படி கிருதாவதாரஹா, இப்படி பல அவதாரங்கள் தங்களால் எடுக்கப்பட்டது. இப்ப என்ன அப்படின்னா, திரிபுவனம் இந்த மூன்று உலகங்களையும் காக்கும் பொருட்டு புவஹா பாரம் புவோஹர யதூத்தம வந்தனம் தே, யதுகுலத்துல அதாவது யாதவர்களுக்கு சிறந்தவனாக தேவள் இப்ப அவதாரம் எடுக்கிறது, அப்படிப்பட்ட அவதாரம் எடுக்க போற உமக்கு நமஸ்காரங்கள்னு பிரம்மா ஸ்துதி பண்ற. அப்ப பெருமாளுடைய அவதாரம் எதுக்குன்னு அவதார ரகசியத்தை தெரிந்தவர்கள் கோபிகைகள். பெருமாளுடைய அவதாரம் கிருஷ்ணர் வந்து கீதையில சொல்லும் பொழுது சொல்ற, ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்துவா தேகம் புனர் ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்ற. அப்ப பெருமாளுடைய அவதாரம் எல்லாம் ஏதோ இந்த இந்திரஜால வித்த மாதிரி இல்ல, அதாவது இந்த மேஜிக் மாதிரி ஏமாத்திர காரியம் இல்ல பெருமாளுடைய அவதாரங்கள். சில பேர்லாம் அப்படி சொல்றா, பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் இந்திரஜால வித்தையை போன்றது, பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் உண்மை கிடையாது, உலகமே உண்மை இல்லைன்றா, இதையும் உண்மை இல்லைன்னு சொல்றா. அப்படி இல்ல, கோபிகைகள் உண்மையை அறிந்தவா, கோபிகைகள் சாதாரணமானவா இல்ல. கோபிகைகள்னா நம்ம என்னவோ நினைக்கிறோம், பாலத்தை இருந்தா இடக்கை வழக்கை தெரியாதவா அப்படி இப்படின்னு. கோபிகைகள் சாதாரணமானவா இல்ல, முன்னாடி ராமாவதாரத்தினுடைய மகர்ஷிகள் தான் இப்ப கோபிகைகளா வந்திருக்கா. அப்ப அந்த கோபிகைகள்லாம் பூர்வ இதுல மகர்ஷிகள், பெரிய பெரிய மகர்ஷிகள், எதுல காட்டுல பலகாலம் தபஸ் பண்ணி இந்த மகர்ஷிகள். அப்ப அந்த மகர்ஷிகளுக்கு எம்பெருமான், அதாவது எப்படி விஸ்வாமித்ர பகவான் வந்து பெருமாளை பார்த்த உடனே, இவனை பத்தி எனக்கு தெரியும், வசிஷ்டருக்கு தெரியும், வசிஷ்டரை போய் மத்ததை கேட்டுக்கோன்னு தசரதன்ட்ட சொன்னாரோ, அத போல இந்த கோபிகைகள்லாம் பெருமாளுடைய, அதாவது நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிளாக்மெயில் பண்றதுன்ற மாதிரி பெருமாளுடைய அவதார ரகசியத்தெல்லாம் போட்டு உடைக்கிறான் இங்க மொத்த கோபிகைகளும். தேவள் வந்து சாமான்யமானவர் இல்ல, ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய பின்னாடி கீதையில கிருஷ்ணரே பின்னாடிதான் சொல்ல போறார் இந்த விஷயத்த, முன்னாடியே கோபிகைகள் சொல்லிட்டா இதெல்லாம் இந்த அவதாரங்கள்லாம் சத்தியமானது அப்படின்னு. பின்னாடி பெருமாள் சொல்ல போறார் என்ன அப்படின்னா, என்னுடைய அவதாரங்கள்லாம் திவ்யமானது அப்படின்னு கீதையில உபதேசம் பண்ண போறார். அதுக்கு முன்னாடியே ரிஷிகளுக்கு தான் எல்லாம் முன்னாடியே தெரியுமே, அவர்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும், பூர்வ எல்லாத்தையும் முக்காலும் உணர்ந்த முனிவர்கள் தானே. அப்படி அவர்கள் அந்த கோபிகைகளா வந்த அந்த முனிவர்கள் எல்லாரும் பெருமாளை பிரிந்த துக்கம், துக்கம் தாழல்ல. அப்ப அந்த துக்கம் தாழாத பொழுது ஆழ்வார் எப்படி துக்கம் தாழாத பொழுது பெருமாளை பத்தி பாடும் பொழுது உருகி உருகி, மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் அப்படின்னு உருகி உருகி பெருமாளை பாடுறாரோ, அந்த மாதிரி அதே மாதிரி கண்ணன் கடலனை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு கண்ணன் கடலனையே எல்லாரும் சேவிக்க வேணும்னு ஆழ்வார் இப்படி வந்து அறுதிடுறாரோ நம்ம ஆழ்வார். அத போல அதெல்லாம் எங்கே இந்த ஆழ்வார்கள் இது பண்றானா, ஸ்ரீமத் பாகவதத்துல அந்த அந்த நாயக்கிகளா இருந்த கோபிகைகள் காண்பித்த வழியேதான் ஆழ்வார் அப்படி அப்படியே தங்களுடைய பாசுரங்கள் எடுறா. அப்படி எல்லா பிராணிகள் இடத்திலும் இருதய கமலத்தில் சாட்சி பூத்தரா இருப்பவரே அப்படின்றா. அகில தேகினாம் அந்தராத்மதற்கு, அதாவது எல்லாருடைய பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா அந்தர்யாமியா இருக்கார். அந்தர்யாமினா என்ன அப்படின்னா கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுலெங்கும் கண்டுகொள்னு ஆழ்வார் சாதிச்சாரோ இல்லையோ. கரந்த பால்ல நெய் இருக்கானா? இருக்கு. எங்க இருக்கு? உள்ள இருக்கு, அது பக்குவமானா தெரியும். அந்த மாதிரி பெருமாள் நம்ம உள்ள இருக்காருன்னு சொன்னா எங்க இருக்கார் காமிங்கோ அப்படின்னா என்ன சர்ஜரியை வச்சு உள்ள வந்து ஹார்ட் பக்கத்துல இல்ல ஹார்ட் உள்ள பெருமாள் இருக்காரு எப்படி காமிக்கிறது அப்படின்னா மனசு பக்குவமான நிலையில யோகங்களை எல்லாம் பண்ணி சாதிக்க வேண்டியவர் அந்த பரமாத்மா. அந்த எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சர்ஜரி பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது, அது யோக நிலையினால யோகத்தின் மூலமா தெரிந்து கொள்ள வேண்டியவர் அந்த அந்தராத்மாவான பெருமாள். அததான் வந்து ஸ்ரீ பாஷ்யக்காரனான நம்ம ராமானுஷர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சாய்க்கிறார். திலதைலவத்து தாருவன்னிவத்து துர்விவேச திரிகுண க்ஷண க்ஷரணஸ்வபாவ, அதாவது எள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணெய போல எம்பெருமான் எழு இருக்கார் அப்படின்னு சொல்றார். இங்க ரொம்ப ஆச்சரியமா அகில தேகினாம் அந்தராத்மதற்கு அப்படின்னு சொல்லி தேவள் வந்து காயமலர் நிறவா கருமுகில் போலுருவா இப்படின்னு ஆழ்வார் பெரியாழ்வார் சாதிக்கும் பொழுது சுந்தர என் சிறுவா அப்படின்னு ஆழ்வார் கூப்பிடுறாரு. அந்த பெருமாளான தேவள் வெறும் யசோதைக்கு குழந்தையா அவதரித்தவே இல்லை. யசோதை இளஞ்சிங்கம்ன்றது சரிதான், ஆனா யசோதை இளஞ்சிங்கமா மாத்திரம்தான் அவதாரமானா இல்ல. தேவளுடைய அவதாரம் பிரம்மா பிரார்த்திச்சு இந்த உலகங்களை எல்லாம் இப்ப சொன்னேனே ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம், இந்த பூமியினுடைய பாரத்தை போக்குறதுக்காக பூமாதேவி வந்து அழும்பொழுது பிரம்மாவினால சேர்ந்து பெருமாள் பார்க்கடல்ல பிரார்த்திக்கப்படுற. பெருமாள்கிட்ட எந்த கோரிக்கையா இருந்தாலும் வைக்க வேண்டிய இடம் வந்து பார்க்கடல் தான். யாரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கெல்லாம் போக முடியாது. ஸ்ரீவைகுண்டத்துக்கெல்லாம் முக்தி அடைந்தவா போலாம், நித்தியர்கள் போலாம், பிரம்மாவெல்லாம் போக முடியாது. அதனால தானே பிரம்மாதீனாம் வாங் மனசா கோச்சரே அப்படின்ற ராமானுஷர். அதனால ஸ்ரீவைகுண்டம் என்ன விசிட்டிங் பிளேஸ் தான் எல்லாரும் போயிட்டு இருக்கு, அப்படியெல்லாம் போக முடியாது. அதாவது யாரால முடியும்னா நித்தியர்களால போக முடியும், முக்தர்கள்னால போக முடியும். நித்தியர்கள்னா எப்பவும் பெருமாள் கூடையே இருக்கிறவா, அதாவது கருடன் விஸ்வக்சேனர் இவாள் எல்லாம். அதே போல முக்தர்கள்னா இங்கேருந்து பெருமாளை வந்து ஒரு உபாயத்தினால பெருமாள்கிட்ட வந்து தங்க சரணாகத்தியோ இல்ல பக்தியோகமோ பண்ணி அந்த உபாயத்தின் மூலம் அதாவது ஏதாவது பெருமாள் சொன்ன ஒரு வழியை கடைபிடிச்சு மோட்சத்தை அடைந்தவர்கள். அதான் இப்ப எல்லாரும்லாம் தேவர்கள்லாம் இப்ப என்ன சுவாமி பண்றா, தேவர்கள்லாம் எங்க போறா அப்படின்னா பெருமாள் இங்கே பிரகிருதி மண்டலத்திலேயே பார்க்கடல் அப்படின்னு சொல்றாரு. அரவத்தமிழையினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவைத்திரை பல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பறவையின்னான் விட்டு சித்தன் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சாரு. அப்படி அந்த அரவிந்த பாவையான மகாலட்சுமி தாயாரோட எழுந்தருளி இருக்கிற திவ்யதேசமா இருக்கக்கூடியது திருப்பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல போய் தான் எல்லா விஜ்ஞாபனமுமே பண்ணுவா எல்லா தேவர்களும். எந்த அவதாரம் வேணா நீங்க எடுத்து பாருங்கோ, எல்லா அவதாரத்திலையும் இந்த விஷயம் ஒன்னாதான் இருக்கும். எல்லாரும் பார்க்கடல்ல போய் தான் பெருமாளை சேவிப்பா. அப்ப பார்க்கடல்ல போய் நின்ன உடனே அப்ப அசரீரி கேட்டு கவலையா பட வேண்டாம், பூமியினுடைய பாரத்தை தவிர்க்கிறதுக்காக நாமே எது குலத்துல அவதரிப்போம்னு பெருமாள் அனுகிரகிச்சார். அதுக்கப்புறம் பிரம்மா பண்ற ஸ்துதியில பிரம்மா பெருமாள் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து பெருமாளை சொல்ல போறார் தமத்புதம் பாலகம் அம்புஜயக்ஷணம்னு பின்னாடி தான் பெருமாள் அவதரிக்க போறார். அவதரிக்கிறதுக்கு முன்னாடி தேவகியினுடைய வயிற்றில கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே பெருமாளை பிரம்மா ஸ்துதி பண்ண அந்த ஸ்துதியை தான் இப்ப நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல எடுத்து சேவித்தோம். இப்ப இந்த கோபிகைகளுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா எங்கள் கண்ணால கண்ட அந்த எம்பெருமான் இப்ப எங்களுக்கு சேவை சாதிக்கலையேன்ற வருத்தம் அவர்களுக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா கிருஷ்ண கர்ணாமிரதத்துல லீலாசுகர்ன்ற ஆச்சாரியர் சொல்ற என்ன அப்படின்னா பிரஜஜன மதயோஷில்லோச்சனோச்சிஷ்டேஷி கிருதமதி சபலாபியாம் லோச்சனாபியாம் உபாபியாம் சகிருதபி பரிபாத்தும் தேவயம் பாரயாமஹா குவலயதல நீலம் காந்திபூரம் கதானு. கண்ணனுடைய திருக்கண்கள் அவ்வளவு அழகா இருக்கான். அந்த திருக்கண்களோட இருக்கக்கூடிய அந்த கண்ணனை இந்த இந்த இவர்கள்லாம் கோபஸ்திரிகள்லாம் இருக்காளு அவர்கள் அனுபவிச்சு அனுபவிச்சு மீந்தது தானா எல்லாமே. இப்ப கண்ணன்னு நம்ம பாக்குறோமே இந்த கோப கோகுலத்துல பாக்குற கண்ணன் யாரு அப்படின்னா, கோபிகைகளுடைய கண்ல அழகா சின்ன கண்கள்ல, அழகழகான கண்கள்ல, தாமரை பூத்த கண்கள்ல ஒவ்வொரு கோபிகைகளையும் அனுபவிச்ச அந்த எம்பெருமானா. ஒவ்வொரு கோபிகைகளும் தங்கள் கண்களால அனுபவிச்சு பேலன்ஸ் தானா இந்த கிருஷ்ணர். எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்கோ. அதாவது விரஜன மதயோஷில் லோச்சனோச்சிஷ்ட சேஷி. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, இவர்கள் கண்களால அப்படியே பருகிறாளாம் ஆழ்வார். எப்படி ஆறப்பருக எனக்காரா வமுதானா என்றாரு, அந்த மாதிரி நன்னா தீர நன்னா அடங்க அடங்க கண்களால பருகிற எம்பெருமானா. நீங்க உடனே கேட்கலாம், கண்களால எப்படி பருகிறது அப்படின்னா, இதெல்லாம் அனுபவிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம். உடனே இதுல இது விஷயமான கேள்வி நமக்கு மனசுல வரக்கூடாது. அதாவது தேன் வந்து பாயுது காதி நிலேன்னு சொல்றா, நீங்க உடனே காதுல எப்படி தேன் பாயும்னு யோசிக்கிறேன். அவ்வளவு தேவகானமா இருக்கு, கேட்கறதுக்கு அவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்றோமே, அத போல கண்களுக்கு விருந்தா இருக்கிறான் பெருமாள். அந்த பெருமாளை சாப்பிட்டு சாப்பிட்டு கண்களால அந்த மீதமான கிருஷ்ணர் தான் அப்படி அலையறான் எல்லா இடத்துலயும். பெருமாள் அப்படி அத எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த கிருஷ்ணர். அப்படி இருக்காராம் ஒரு தடவையாவது. இப்ப அவர் கேக்குறார், அன்னைக்கு கோபிகைகளுக்கு அந்த மாதிரி ஒரு திருக்காட்சி கொடுத்தீர, இன்னைக்கு எங்களுக்கு அந்த பேலன்ஸா தேவள் இருக்கீரே, குஞ்சூண்டு கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணரா குஞ்சூண்டு இருப்பீரே, அந்த மீதி கிருஷ்ணர் எங்களுக்கு என்னைக்குதான் காட்சி கொடுக்க போறீர்ன்னு அவர் கேக்குறார். இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப எதுக்காக இந்த ஸ்லோகம் சொன்னேன் அப்படின்னா, அதே கேள்விதான் இவாளுக்கும். இப்ப சக உதயிவான் சாத்வதாம் குலே, இப்ப நாங்க உங்ககிட்ட எவ்வளவு பக்தியோட உன்னை கூப்பிடுறோம், இங்க நடுவுல வான்னு சொல்றோம், எங்களுக்காக தேவள் ஒரு நிமிஷம் வரக்கூடாதா? இந்த யாதவர் குலத்தினுடைய இந்த இந்த குலத்துக்கே வந்து ஒரு மணிய போல இருக்கக்கூடியவர், இந்த எது குலத்துல இருக்கிற வாளுக்கெல்லாம் மணிய போன்றவர், எது குலத்த வாளுக்கெல்லாம் ஒரு சிரேஷ்டமானவர். எப்படி ராமர் வந்து அந்த அந்த வம்சத்திலேயே ரகு வம்சத்திலேயே பெயர் போனவரா ஆனாரோ, அதே போல இந்த எது குலத்துல தேவள் அவதரிச்சு அவ்வளவு முக்கியமான ஒருத்தர். ஏன் முக்கியமானவர் அப்படின்னா, என்ன சுவாமி பரமாத்மாவே ஒரு ஆத்துல குழந்தையா அவதரிக்கிறார், அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் பண்ண காரியங்கள்லாம் ராமராவது ஆத்மானாம் மானுஷம் மண்ணியே ராமம் தசரதாத்மஜம்னு பேசாத இருந்தார். ஆனா இவர் அப்படி இல்ல, பிறக்கும் பொழுதே சதுர்புஜம்ன்ற ரீதியில திருவவதாரம் பண்ணவர், நான்கு திருக்கைகளோட அவதாரம். என்ன சுவாமி குழந்தை நான்கு திருக்கைகளோட அவதாரம் பண்ண உடனே பார்த்து மகிழ்ச்சி அடையறா, ஆனா மகிழ்ச்சியோட சேர்ந்த பயம் ஒரு பக்கம் அவர்களுக்கு, இந்த கம்சன் என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு. உடனே குழந்தைய மறைச்சுக்கோன்னு சொல்லி அப்புறம் பெருமாள் வந்து உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் உளித்து வளரன்னு நேரா போய் யசோதை பக்கத்துல வளர்றாரு தேவகியை விட்டு. அப்ப அப்படி இவருடைய எல்லா இந்த அவதார ரகசியத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால பாடும்பொழுது பாடுறா, நீர் என்ன யசோதைக்காக குழந்தையாவ அவதரிச்சீர், கிடையவே கிடையாது. பிரம்மா பிரார்த்திச்சு பிரம்மாவினால வேண்டப்பட்டு இவ்வுலக அனைத்திலும் இருக்கக்கூடிய பூமியினுடைய பாரம், பூமிக்கு எது பாரம் அப்படின்னா, இப்ப நாம வந்து இந்த திருப்பாவ மாசம், திருப்பாவ மாசத்துல நாம என்ன சொல்லுவோம், யாருக்கு வந்து ஐயைந்து மைந்தும் அறியாதமானிடரே வையம் சுமப்பதும் வம்புன்னு. இந்த 30 வாசனம் திருப்பாவை கூட சரியாத பிரகிருதி எல்லாம் இந்த லோகத்துல இருக்கே அப்படின்னு நினைச்சு அது வம்புன்னு சொல்றா. அப்படியெல்லாம் மனுஷா இருக்காளே, இந்த 30 வாசனம் சாரமா இருக்கக்கூடிய, அதாவது அடியன் தோப்பனார் சொல்லிட்டே இருப்பார், இந்த ஆரஞ்சு பழம் மாதிரி ஆரஞ்சு அப்படின்னு திருக்குடந்தை ஆண்டவன் சாய்ச்சாகுண்டா. ஆரஞ்சு அப்படின்னா 6 5 30, அதாவது 30. இந்த ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கு இந்த திருப்பாவையானது, ரொம்ப மதுரமானது, இதை கூட ஒருத்தரால அனுபவிக்க முடியலன்னா உபனிஷத் அர்த்தங்கள் என்ன, இதிகாசங்களுடைய அர்த்தங்கள் என்ன, சர்வ தத்துவங்களுடைய சாரம் என்னன்னு எல்லாத்தையும் ஆண்டாள் பிழிஞ்சு சொல்லியிருக்காளோ இல்லையோ. அத போல தேவள் எப்படிப்பட்டவர்னா, இந்த பூபாரத்தை எல்லாம் தவிர்க்கிறதுக்காக தேவளுடைய அவதாரம்ன்றது இங்க நடக்கப்பட்டிருக்கு. வெறும் ஒருத்தரின் பொருட்டு தேவள் இந்த காரியத்தை எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் அந்தராத்மாவா, எங்க மனசுக்குள்ளலாம் இருக்கீரே, எங்க மனசுக்குள்ள அந்தராத்மாவா இருக்கீரே, உமக்கு எங்களோட வேதனையெல்லாம் புரியவே இல்லையா, ஆண்டாள் சொல்றாளோ இல்லையோ, பெண்ணின் வருத்தமறியாத பெருமானறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சொல்றாளோ இல்லையோ. அத போல இவனுக்கு நம்மள நம்மளுடைய கஷ்டமே தெரியல, இவன் பிரிஞ்சாதான் இவனுக்கு கஷ்டமெல்லாம் தெரியும். நம்ம நம்ம நமக்கே ஏதாவது உடம்புல சௌரியம் இல்லாம தலைவலியோ இல்ல உடம்பு வலியோ வந்துருத்துன்னா, நம்மள யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணா என்ன சொல்லுவோம், உனக்கு என்ன தெரியும் என் வலி எல்லாம், உனக்கு எனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி கோபிகைகளுக்கு வருத்தமா பெருமாள்கிட்ட, எங்களை போல நீ பிரிஞ்சிருந்தாதானடப்பா உனக்கு தெரியும், உனக்கு என்னைக்கும் பிரிவே கிடையாது, எங்களுக்குள்ள எல்லாம் அந்தராத்மாவா இருந்து நீ நன்னா அனுபவிக்கிற, ஆனா எங்களுக்கு கண்களுக்கு இலக்காகாம இருக்கீன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாட ஆரம்பிக்கிறா பெருமாள். வந்து எப்படி வந்து நம்மாழ்வா இருக்கு, 1000 வாசுரம் முடிஞ்ச உடனேதான் வந்து மோட்சம் கொடுத்து அவர் கேட்டதெல்லாம் கொடுக்க போறாரோ அதை போல இவர்கள் இந்த நாலு ஸ்லோகம் சொன்ன உடனே நாலு பாட்டை பாடின உடனே பெருமாள் நிறுத்த போறது இல்ல. இவர்களுக்காக இவா இங்கே கூப்பிடும் பொழுது பாருங்க, சக உதேவான் சகே அப்படின்னு ஃப்ரெண்ட் அப்படின்னு கூப்பிடுறான். அதாவது உற்ற நண்பன்னா ஒரு கஷ்டம் வரும்பொழுது காப்பாத்தணும் இல்லையோ, மித்திரனானவன். அதனால சகா அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா பெருமாள் இதுக்கெல்லாம் இறங்க போறது இல்லை, ஏன்னா இவர்கள் வாக்கிலிருந்து இன்னும் ஸ்லோகங்கள்லாம் வரணும். அதுக்காக இவர்களுடைய கர்வம் எல்லாம் தொலைந்து, கர்வம் எல்லாம் ஏற்படுறதுன்றது எப்படின்னா நம்ம அது ஒரு ஒரு ஒரு க்ஷண நேரத்துல பெருமாள் நம்ம கூட இருக்காரு. இப்ப நமக்கே தோன்றது இல்லையா, நம்ம கூட யாராவது பெரிய மனுஷா பேசினா உங்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் நான் பண்ணித்தரேன், எனக்கு அவரை நன்னா தெரியும், எனக்கு டிஜிபியை தெரியும், ஐஜியை தெரியும், மினிஸ்டரை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், ஒத்துரியும் தெரியாது நமக்கு. அந்த அளவு நமக்கே இருக்கும் பொழுது அவளுக்கு நேரா சாட்சாத்தா கிருஷ்ணரே இருந்தார். அதனால அவளுக்கே அந்த இது இருந்தது. ஏன் அர்ஜுனனுக்கே இல்லையான்னா, அர்ஜுனன் சாட்சாத்தா பெருமாள் முன்னாடி குதிரையில தேரோட்டும் பொழுது ரதம் ஸ்தாபய மேச்சுத அப்படின்னு ரதத்தை கொண்டு நிறுத்து கிருஷ்ணா அப்படின்னு நானே ஆர்டர் பண்ற லெவல்ல பெருமாள் விதேயனாயிட்டார். பெருமாள் எப்படின்னா எல்லாருக்கும் இறங்கி இறங்கி பழகுவார், அப்படி கோபிகைகளுக்கும் இறங்கி பழகினார். அப்ப அந்த மாதிரி இவர்களுக்கு ஒரு நிலைமை வந்த உடனே இப்படி பாட்டா அவர்களை பாட வச்சு அவர்களுக்கு அனுகிரகமும் பண்ண போற, அதை எல்லாத்தையும் அடுத்த ஸ்லோகங்களையும் அனுபவிப்போம்னு சொல்லிண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.